ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மி நாததமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுதபதாம்புஜேக்மருக்ம வியாமோஹரஸ்தலிதராணி திருநாயமேன அஸ்மத்குரோ ஹர்பகவதோ ஸ்ரேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதே ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நக்குலபதேர்வ குலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்த மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிஜத்தாம் சதாகிருதி யோந்த பிரவிஷ்ய மமவாச்சமிமாம் பிரசூப்தாம் சஞ்சீவயத்த கிள சக்தி தரஸ்வதாம்னா அன்யான் சஹஸ்ரசரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை விசுத்த விஜயான கணஸ்வரூபம் விஜயான விஸ்ரானன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் மகயக்ரீவமகம் பிரபத்யே ஸ்ரீமன்னூத்தனரங்கநாதிராட் அப்தாத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னூத்தன லக்ஷ்மணாதிராட் சம்பிராப்த துரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திர கடாட்ச சந்தர சுதா லக்ஷ்யாத்ம யோகாங்கிதம் ஸ்ரீமன்னூத்தன வாகதி சேமினம் பக்தியா ஸ்ரேயாமோகுரும் நவ்ய வாகீஷ யோகீந்திர ஆயாச பரசேவினம் பிரம்மதந்திர ஸ்வதந்திராரியம் பஜாம ஸ்வாத்ம சம்பதம் ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமத் அபிநவ வாகீஷ பிரம்மதந்திர ஸ்வதந்திர பரகால யதீந்திர மகாதேசிகாய நம சவாய நம. இன்று 12வது பாசுரம். இந்த 12வது பாசுரம் கணைத்திலங் கற்றருமை கன்றுக்கு இறங்கின்னு சொல்லக்கூடிய பாசுரம். இந்த பாசுரம் 11வது பாசுரத்திற்கு நேர் எதிரான பாசுரம். இந்த விஷயத்தை அடியேன் போன பாசுரத்திலே விஞ்ஞாபித்தேன். காரியங்களை பண்றதுக்கான பாசுரம் போன 11வது பாசுரம். காரியங்களை செய்யாமல் இருக்கக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். போன பாசுரத்தில் அவள் பால் கறக்கிறதுனால அவளுக்கு பலம் இருக்குன்னு சொன்னான். இந்த பாசுரத்தில் பால் கறக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சாதிக்கிறா. அந்த எருமைகள் எல்லாம் பாலை கறக்க முடியாமல் ஒரு பாவனா பிரகர்ஷனத்தினால தன் கண்ணுக்குட்டியை நினைச்சு தானே பாலை வரிசிக்கிறதாம் அப்படின்னு ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்றார். அப்படி ஒரு பால் பெருகி நிற்கிறதுன்னு சொல்றார். வீடு மொத்தம் ஒரே பால்னு சொல்றார். அப்படி அழகான பாசுரம் இந்த பாசுரம். நீலாதுங்கஸ்தனகிரி தடி சுப்தம் உத்போத்திய கிருத்தம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி ஸ்வச்சிஷ்டாயாம் சஜனகலிதம் யாபலார் கிருத்திய புங்கே கோதாதஸ்யை நமயிரமிதம் புஜேவாஸ்து பூயா அன்னவயர் புதுவே ஆண்டாள் அரங்கற்கு பண்ணி திருப்பாவை பல்பதியும் இன்னுசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்தொடர்புடையே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையா நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. கனைத்திலங்கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசர்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் மறிந்தேலோரம்பாவாய். கனைத்திலங் கற்றருமை கன்றுக்கு இறங்கி வீடு மொத்தம் பால் கண்ணுக்குட்டிகள் இல்லை கண்ணுக்குட்டிய அவுத்து விடுறவா இல்லை எல்லாரும் கிருஷ்ணானுபவத்துக்காக போயாச்சு. அப்படிப்பட்ட சமயங்களில் ஒரு பாவனா பிரகர்ஷம் அப்படின்னு சொன்னா ஒரு எண்ணம் தன்னுடைய கன்றுக்குட்டிக்கு பசிக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணத்தினால சமயம் வந்துருத்தே அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அதெல்லாம் பாலை வரிசிக்கின்றது மொத்தம். அப்படி பாலை வரிசிக்கிறப்போ உள்ளே பால் வெள்ளம் வெளியே அடியார் வெள்ளம் இல்லையா. வெளியில எல்லாரும் நின்றுட்டு இருக்கான் தோழி எழுப்புறதுக்காக. உள்ள இருக்கிறவோ திருமாலை நினைச்சுண்டு பெருமாளை நினைச்சுண்டு படுத்துட்டு இருக்கான். அப்படி படுத்துட்டு இருக்கிறப்போ யார் அவள் அப்படின்னு யோசிச்சால் நாச்சியாரே விளக்கிறாள் அவள் யார் உள்ள தூங்கிட்டு இருக்கவோன்னு. இந்த மாதிரி பால் வெள்ளமானது ஓடுற அளவுக்கு வீடு மொத்தம் நிறைந்து இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப உயர்ந்த குலத்தில் பிறந்தவள் உள்ள தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தோழி. ஏன் இந்த மாதிரி பால் வெள்ளமானது ஏன் பெருக்கெடுத்து ஓடுறதுன்னு கேட்டால், அங்க பாலை கறக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன் பால் கறக்கக்கூடிய தொழிலே இந்த ஆத்துல நடக்கலன்னு சொல்றான் நாச்சியார். அதனாலதான் அடியன் விஜாபிச்சேன், போன பாசுரத்துல பால் கறந்து கறந்து அவளுக்கு கற்று கறவை கணங்கள் பல கறந்துனா கறந்து அவளுக்கு பலம் ஜாஸ்தியா இருந்தது. ஆனால் இந்த பாசுரத்துல கனைத்திலங் கற்றமை கன்றுக்கு இறங்கி அப்படின்னு சொன்னான். கறக்கறதுக்கு ஆளே இல்லாத அளவுக்கு அந்த வீட்டுல ஜனங்கள் இல்லை, அந்த வீட்டுல இந்த மாதிரியான ஒரு காரியமே நடைபெறலன்னு சொன்னான். சரி, ஏன் ஆள் இல்லை அதுக்கு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ? அது நாச்சியாரே சொல்றா, ஒரு அழகான வார்த்தை இருக்கு, ஸ்ரீதாமா நாம கோபாலஹா ராம கேசவையோ சகா அப்படின்னு சொல்றான். அப்போ பலராமனுக்கும் கேசவனுக்கும் அவன் சகாவா இருக்கான், அவனுக்கு ஸ்ரீதாமன் பேர். இந்த பெரிவால் எல்லாருமே சாதிச்சிருக்கா இந்த விஷயத்த. ஸ்ரீதாமன் அப்படின்றவன் கிருஷ்ணனுடைய நண்பன், எப்பவுமே கிருஷ்ணனுடைய கூட இருக்கக்கூடியவன். கிருஷ்ணனோட கூடவே இருக்கிறபடினால அவனால பால் கறக்கக்கூடிய தொழிலையே பண்ண முடியல. இதுல ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரார்த்தம் இருக்கு இந்த இடத்துல. ஸ்ரீதாமன் ஆத்துல இருந்திருந்தால் அவன் பால் கறந்திருப்பான் இல்லையா. கிருஷ்ணனை ஆசிரயிச்சு அவன் சென்றபடியினால நித்தியம் செய்ய வேண்டிய ஒரு அனுஷ்டானங்களை கர்மாக்களை அவனால பண்ணவே முடியல. இதுல இருந்து என்ன தெரியறது, பெருமாளுடைய திருவடியை நாம் ஆசிரயிச்சால், பெருமாளிடத்திலே நாம் ஈடுபட்டால் நம்முடைய கர்ம பாசங்கள்லாம் நம்ம விட்டு போயிடும், அதுக்காக நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு தெரியறது இல்லையா. இங்க ஒரு அழகான விஷயம் சொல்றா பெரியவா, ரிஷி மண்டலி விரத மௌஞ்சத ஜப மௌஞ்சத ஹோம மௌஞ்சத சர்வ மௌஞ்சதஹம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. எப்படின்னா, கிருஷ்ணன் ரதாரூடனாக காட்டு வழியே போறானா, தேர்ல ஏறி போறான். காட்டு வழியே போகும்பொழுது அவனுடைய அழக பார்த்து மகரிஷிகள்லாம் ஜபம் பண்றதையே நிறுத்திட்டாலாம், சில பேர் ஓமம் பண்ணிருந்தாலாம் அதையும் நிறுத்திட்டாலாம், ஹோமமே பண்ணவே இல்லை. சில பேர் பலவிதமான விரதங்கள் பண்ணிட்டு இருந்தா அந்த விரதங்கள் எல்லாம் நிறுத்திட்டாலாம், அப்படியே பண்ணாமே விட்டுவிட்டான். ஏன் அப்படின்னா, பெருமாளை பார்த்த உடனே எல்லாம் நின்று போச்சான். ஏன் விரதங்களோ ஜபமோ ஹோமமோ எல்லாம் எதுக்காக பண்றா? பெருமாளை பார்க்கறதுக்காகத்தான் பண்றா. அவனையே பார்த்த பிறகு எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு, இவெல்லாம் வாணாம இல்லையோ? அவனையும் உட்கார வச்சுட்டு நாம இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் அப்ப எவ்வளவு ஒரு மோசம். அதுதான் பெரியவா சொல்லுவா, வாசல்ல பெருமாள் வீதியில வரான் சாயங்காலம் 6:30 6:15 இருந்து 6:30 வரைக்கும் நம்ம பாத்துக்கு எதிர மண்டபப்படி பெருமாள் வாசல்ல இருக்கான்னா நாம அந்த சமயம் உட்கார்ந்துட்டு ஆச்சமணம் பண்ணிட்டு சந்தியாவந்தன ஜபங்கள் பண்ணக்கூடாதுன்னே சொல்றா. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம பிராயசித்தம் அர்க்கியம் பண்ணி பண்ணிக்கலாம்னு சொல்றா, அர்க்கியம் விட்டு பண்ணிக்கலான்னு சொல்றா. ஏன் அப்படின்னா, எந்த நிச்சயகரமானுஷ்டானங்கள்னால நாம வந்து பெருமாளை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறோமோ, அதெல்லாம் பண்ணி புண்ணியத்தை சம்பாதிச்சு பெருமாளை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறோமோ, அந்த பெருமாள் நமக்கு எதிர வந்து இருக்கிறப்போ நாம இந்த கர்மாக்களை பண்ணிட்டு இருந்தால் இல்லையா, நான் எத்தையும் விடமாட்டேன் நான் இந்த கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப பெருமாளை அது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னே சொல்றா. அது மாதிரி வாண்டாம் அப்படின்னு இல்லையா, எது சாத்தியமோ அந்த சாத்தியமே கையில புகுந்த பிறகு சாதனங்கள் நமக்கு வேண்டாம் இல்லையா. பெருமாள் சாத்தியம் இங்க, அந்த சாத்தியம் வந்துருத்து, அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு சாதனத்தை பண்ணிட்டு இருக்கணும்? அதனால அப்படி ஒன்னு வேண்டவே வேண்டாம். அதனால அவனுக்கு கறக்கும் தொழிலே இல்லை. ஏன்? பெருமாளுடைய சேர்ந்தபடியினாலே. நான் கனைத்திலம் கற்றருமை, கண்ணுக்குட்டியில நேர்ல பார்த்தாதான் பசுக்களுக்கு மடியில சுரப்பு ஏற்படும். கண்ணுக்குட்டி இல்லைன்னா பசுக்கள் என்ன பண்ணும், பால் அடக்கின்றோம், கறக்காது. எருமைகள் அப்படி இல்லையா, இந்த காலத்துல எருமை மாடே தெரியல இல்லையா, ஆனால் சொல்லியிருக்கா வியாக்கியானத்துல எருமைகளுக்கு அப்படி இல்லைன்னு. கண்ணுகளை நினைச்ச மாத்திரத்திலேயே மடி வழியா பால் சொரியுமா. இதை காட்டுறதுக்காகத்தான் நாச்சியார் அந்த இடத்துல சொல்லும்போது 11வது பாசுரத்துல கற்று கறவை அப்படின்னு சொன்னான். இந்த இடத்துல நினைத்து முளைவழியே நின்று பால் சொல், அதாவது கனைத்தீளம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே அப்படின்னு சொன்னான். கம்பராமாயணத்தை அழகா சொல்றான் கம்பன், ஈர நீர் படிந்து இந்நிலத்தே சில கார்கள் என்ன வரும் கருமேதிகள் ஊரில் நின்ற கன்று உள்ளிட மென்முளை தாரை கொள்ள தழைப்பன சாலியே அப்படின்னு சொன்னான். அயோத்திய வர்ணிக்கிறப்ப இந்த பாடல் வருது கம்பராமாயணத்துல. எருமைகள்லாம் வயல்வெளிகள்ல தன்னுடைய பாலை சொரியறதுதான், பாலை பொழியறது, அது மூலமா அயோத்தியில பயிர் வளர்றதுன்னு சொல்றார் இல்லையா. இத பெரியாழ்வார் எடுத்திருக்கார். உரியை முற்றத்து உருட்டி நின்னாடுவார் நெய் பால் தயிர் இவைகளால இல்லத்தை சேராக்குகிறார். அவர் தங்கியிருக்கக்கூடிய ஆங்களை அவள்லாம் சேராக்குறாளாம். அந்த அளவுக்கு ஒரு சமிருத்தி இருக்குன்னு சொல்றார் பெரியாழ்வார். இந்த பெரிய திருமொழியில கலியனும் இந்த இறங்கின்னு ஒரு பதம் போட்டாலோ இல்லையோ, அதுக்கு பெரிய திருமொழியில சொல்றாரு கலியன், கரவா மரனாகு தன் கன்று உள்ளினார் போல் மறவாது அடியேன் உன்னையே அழைக்கின்றேன் நரவார் பொழில் சூழ் நரையூர் நின்ற நம்பி பிறவாமை எனப்பணி எந்தை பிரானே. நாகு அப்படின்னா இளம் பசுன்னு அர்த்தம் இல்லையா. பல கண்ணுக்குட்டிகளை பெற்றெடுத்த பசுவை காட்டிலும் இளம் பசுவுக்கு தன்னோட கண்ணுக்குட்டி இடத்துல ஆற்றாமை அதிகம் இல்லையா. கண்ணுக்குட்டிக்கு ஊட்டாதப்போ யார் கறந்தாலும் அது பாலை விடவே விடாது. இதுதான் பெரிய திருமொழியில சாதிக்கிறார் ஆழ்வார். நற்செல்வன், நற்செல்வன் ஒரு லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனா லக்ஷ்மி சம்பன்னான்னு சொன்னா போல, அவனுக்கு இருக்கக்கூடிய இந்த செல்வங்களை காட்டிலும் வசந்ததான ஒரு செல்வம் அவனிடத்துல இருக்கு. என்னன்னா அவன் கிருஷ்ணனிடத்துல சம்பந்தப்பட்டிருக்கான். சர்வதா கிருஷ்ணனுடைய இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அதனால இந்த செல்வங்களை காட்டிலும் அந்த செல்வத்துக்கு அவனுக்கு ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வசத்தியான சம்பத்தை உடையவன் அவன், வசத்தியான கைங்கரியத்தை உடையவன். பெருமாளுக்கு அனுதினமும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான், அந்த மாதிரி ஒரு கைங்கரியம். அப்படிப்பட்ட நற்செல்வனுடைய ஸ்ரீதாமன் சொல்லக்கூடியவனுடைய தங்கை உள்ள தூங்கிட்டு இருக்கான் இல்லையா. தங்கை அப்படின்னா பிரகர்ண சுவாமி சொல்றார் தன் கையை போல ரட்சிக்க வேண்டும் அப்படின்றதுனால தங்கைன்னு சொல்றான். அந்த மாதிரியான தங்கை உள்ள தூங்கிட்டு இருக்கா. எப்படி தூங்கிட்டு இருக்கா, உள்ள இருக்கக்கூடியவள் சாக்ஷாத் நாச்சியார் சொல்றா மகாலட்சுமி போல தூங்கிட்டு இருக்கான்னு சொல்றான். இதுக்கு சுவாபதேசத்துல அர்த்தம் பண்ணும்போது மகாலட்சுமி பரமாவே அர்த்தம் பண்றா. விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய சாரத்தை பூர்த்தியா சொல்றா இந்த பாசுரத்துல. சுவாபதேசத்துல பெரியவாள் மகாலட்சுமியினுடைய ஒரு பெருமை சொல்றா இந்த பாசுரத்துல. மகாலட்சுமி எப்படி பெருமாளோட சேர்ந்தே இருக்காளோ அத மாதிரி இந்த உள்ள தூங்கிட்டு இருக்கக்கூடிய தோழி பெருமாள் நினைப்பிலேயே தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னான் இல்லையா. அப்படி பனித்தலை விழ நின் வாசர்கடை பற்றி தனுர்மாசம் பிராத்த காலம் பனி கொட்டுறது, பனி வெள்ளம் தலையில கொட்டுறது, வெளியில் நினைக்கிறோம் உனக்கு கிருபன்றதே ஒண்ணுமே கிடையாதா, ஒரு செல்வ செருக்கோட படுத்துட்டு இருக்கியே, அவன் எழுந்து வரணும். அவன் எழுந்து வரத்துக்கு ஒரு விஷயம் சொல்றா, இவ திருஷ்டாந்தம் காட்டுறா இந்த பாசுரத்துல. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய் திறவாய். அவனுக்கு எப்பேற்பட்ட கோபம், தேசிகன் சாதிக்கிறார். அத்திர அரக்கன் முடிபத்தும் ஒரு கொத்தே உதிர்த்தான், எப்படி முடிபத்தும் ஒரு கொத்தே அப்படியே பிடிச்சு கிள்ளி கலைஞ்சிட்டான் மொத்தத்தையும். அதுவும் கம்பராமாயணம் சொல்லும்பொழுது கல்லிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாளி. ராவணனுக்கு மேல பெருமாளுக்கு முதல்ல கோபம் இல்லை, இன்னைக்கு போய் நாளைக்கு வான்னா இல்லையா. அந்த இடத்துல ஒரு அழகான சுவாரஸ்யம் இருக்கு வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும். வால்மீகி ராமாயணத்துல இன்று போய் நாளைவாதான், கம்பராமாயணத்துல இன்று போய் போருக்கு நாளைவான். போருக்கு நாளைவா, போருக்காரன் தான் நாளைக்கு வா, சமாதானமா இருந்தா சரணாகதினா இன்னைக்கே வந்துரும்னு அர்த்தம். அதனாலதான் ரொம்ப அழகா பண்ணார் கம்பன், இன்று போய் நாளை வா அப்படின்னு. நான் ஏன் போறேன்னு சொல்ற ராவணன், நான் ஏன் போனோம், இன்னைக்கே ஒரு கை பாத்துடுறேன்னு சொல்லாம ராவணனும் உடனே கிளம்பிட்டான். அழகா சொல்றாளோ இல்லையோ, கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன், அப்படி போனான் அவன். கம்பன் ரொம்ப அழகா பாசுரங்கள் இருக்கும் இந்த இடத்துல கம்பராமாயணத்திலையும். வாரணம் பொருத மார்பும் வரையனை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு மீண்டு போனான் அப்படின்னு. ரொம்ப அழகான பாசுரம். எதெல்லாம் போட்டான் ராவண? தோலை போட்டான், நாக்கு போட்டான், மார்பை போட்டான், தலையில இருக்கக்கூடிய கிரீடங்களை போட்டான், சங்கரன் கொடுத்த சந்திரஹாசம்ன்ற வாளை போட்டான், வீரத்தை போட்டான், வெறுங்கையோடு இலங்கை புக்கான், வெறுங்கையோடு இலங்கைக்கு போனான். எப்பேற்பட்ட ஒரு சரித்திரம். எல்லாத்தையும் இழந்தான். ஏன் அப்படின்னா சீதா பிராட்டியின் மேல வச்ச ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்துக்காக. ஆனால் இவனுக்கு இப்படி உண்மையான எண்ணம் இருந்ததா அப்படின்னு கேட்டால் உண்மையான எண்ணம் இல்லை, அது கூனியினாலே ஏற்பட்ட சூர்பனகையினாலே ஏற்பட்ட ஒரு எண்ணம். உண்மையில் அவனுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் கிடையவே கிடையாது. இந்த எண்ணத்துக்காகத்தான், இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்தபடியினால்தான் பெருமாள் அவனை எவ்வளவோ இல்லையா எதிவா ராவண சுயம் அப்படின்னு சொல்லி கூட அவன் திருந்தாதபடியினால அவனை சம்ஹரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாயிட்டார். ஏன் அவர் கோபம் வந்ததுன்னு ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்றா இல்லையா, வால்மீகி ராமாயணத்தை வருது. சினத்தினால்னு ஏன் பதம் போட்டா? இவ சீதா பிராட்டி விஷயமாவா கோபம் ஏற்பட்டது ராமனுக்கு அப்படின்னா, சீதா பிராட்டி விஷயமா ஏற்படல கோபம், யாருக்கு விஷயமா ஏற்பட்டதுன்னா ஆஞ்சநேயன் விஷயமாக கோபம் ஏற்பட்டதுன்னு சொல்றா. பெருமாளுக்கு சக்கரவர்த்தி திருமகனுக்கு கோபம் ஏற்படுமா? நாசையாமி ஜெகத் சர்வம்னு ஒரு இடத்துல வருது ராமாயணத்துல. சமுத்திரத்தை சோசையிஷ்யாமி சாகரம்னு இன்னொரு இடத்துல சொல்றாரு. அப்படியெல்லாம் கோபம் வருது. ஆனால் அதெல்லாம் வந்து பூர்த்தியான கோபமா தெரியல. எங்க வருதுன்னா, தத்தோ ராமோ மகா தேஜா ராவணேன கிருதவிரணம் திருஷ்டுவா பிளவக சார்தூலம் குரோதஸ்ய வசமே இவான். ராமன் ஆஞ்சநேயர் மேல ஏறி நின்று சண்டை போட்டு இருக்கார். ராவண ராமர் மேல பானம் போடாம பெருமாள் மேல போடாம ஆஞ்சநேயன் மேல பானத்தை போடுறான். பானம் பட்டு ஆஞ்சநேயருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் கொட்டுறது. அதை பார்த்த பெருமாளுக்கு தாழவே முடியல. பாகவதோத்தமர்களுக்கு ஒரு கஷ்டம்னா பெருமாளால பொறுத்துக்க முடியாது இல்லையா. உடனேவே அவன் பெருமாள் ராவணனை கொல்றதுக்கான ஆயத்தம் ஆயிடுறான். அதுதான் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கிடியானை பாடவும் நீ வாய் திறவாய். ரொம்ப அழகான விஷயம். மனத்துக்கு இனியவன் யார்? ராமன். முக்கூரைசிங்கர் மனத்துக்கு இனியவன் கிருஷ்ணனே ஒரு அர்த்தம் பண்றார். இந்த இடத்துல ராமரும் பண்ண 30 பாசுரங்கள்னால கிருஷ்ணனே சொல்லப்படுறான்னு ஒரு வைலட்சணத்தோடு ஒரு அர்த்தம் பண்றார். ரொம்ப அழகா இருக்கும் அந்த அர்த்தங்கள்லாம். இங்க ஏன் ராமனை சொல்லணும் அப்படின்னு, மனத்துக்கு இனியவன் கிருஷ்ணன் தான் அப்படின்னு. பல பெரியவார்கள் இங்க ராமநாத்தான் அர்த்தம் பண்ணியிருக்கா. ராமனுக்குன்னு சகஸ்ரநாமத்தில் பார்த்தால் 16 திருநாமங்கள். பரதி பரமஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணாம் ராமோ விராமோ விரஜோ மார்கோ நெய்யோ நயோ நயாம் வீர சக்திமதாம் சுரேட்டோ தர்மோ தர்ம விதுத்தமஹாம். இப்படிலாம் பெருமாளுக்கு சக்கரவர்த்தி திருமகனுக்கு 16 திருநாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய பட்டர் எழுதின பாஷ்யத்தில் பார்த்தால், இதம் மிருத சஞ்சீவனம் ராமநாமம் பிரஸ்தூயத்தே அப்படின்னு அழகான வார்த்தையோடு போட்டிருப்பார். ஏன்னா ராமநாமாக்கள் 16 நாமாக்கள் சகஸ்ரநாமத்தில் சொல்லப்படுறது. இது எல்லாமே சஞ்சீவனம் ராமநாமம் மிருத சஞ்சீவனம் இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு விசேஷணத்தோடு கூடிய ராமநாமங்கள் சொல்றார். மனத்துக்கு இனியது ராமநாமம் இல்லையா, அப்பேற்பட்ட ராமநாமம் எல்லாத்தையும் கொடுக்கும், வைகுண்டத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ராமநாமன் ராமன் ஒரு அழகா ஒரு கதை சொல்றா. ராமன் தொட்டில படுத்துட்டு இருக்கான். வசிஷ்டர் பக்கத்துல வந்து பார்க்கிறார். இந்திரியங்களை நிகிரகம் பண்ணவர் வசிஷ்டர். அப்படிப்பட்ட வசிஷ்டரே இப்படிப்பட்ட ஒரு குழந்தை இருக்கே, இந்த மாதிரி ஒரு குழந்தை தனக்கு பிறக்கூடாதா அப்படின்னு நினைச்சாராம். அப்புறமா நமக்கு ஏன் இந்த மாதிரி எண்ணம் தோணிடுச்சோ அபச்சாரம் அப்படின்னு நினைச்சாராம். அதுக்கு ஒரு அகலிகை வெண்பான்னு தமிழ்ல ஒண்ணு, அதுல சொல்றா, நல்லார் உள்ளதும் நல்லார் அலாதார் உள்ளதும் நல்லார் உள்ளத்தும் நல்லார் அலாதார் உளத்தும் பொல்லாங்கு புகுவது இயல்பே. நல்லார் புகுந்ததும் விட்டுடுவர் அலாதார் மிகுந்துறைய விட்டுடுவர் வேட்டு. நல்லவர்களுடைய ஹிருதயத்துல தவறான விஷயங்கள் புகுந்ததுன்னா அது புகுந்த க்ஷண மாத்திரத்திலேயே விட்டுருவாளாம். மற்றவன் அப்படி இல்லை, அதை வச்சுட்டு மிகைப்படுத்தி பேசுவர். வசிஷ்டர் தன் எண்ணத்தை உடனே விட்டுட்டாராம். அப்படி நினைச்சு விட்டுட்டு மறுபடியும் அப்படி நினைச்சு தப்பு இல்லைன்னு சொல்றாராம். ஏன்னா ராமன் அவ்வளவு அழகா இருக்கான், அவனுடைய அழகுல மயங்குறான், ஆனா மனத்துக்கு இனியான். ஆனால்தான் ராமஹா அப்படின்னு அவன் லோகத்துக்கெல்லாம் மங்களமா இருப்பான்றதுக்காகத்தான் அவனுக்கு ரமய தீதி ராமஹா, ரமிக்க பண்ணும் நாமமா இருக்கிற அப்படின்னால ராமஹா அப்படின்ற ஒரு திருநாமத்தையே அவனுக்கு சூட்டினார். அதுவும் எப்படி, ஒரே ஒரு பொண்ணுக்காக படாத பாடுபட்டான். கிருஷ்ணன் அப்படி இல்லை, பல பொண்களுக்காக பாடுபட்டான். ஈதன் பேருறக்கம் பட்டர் சொல்றார் ரங்கராஜ ஸ்தவத்துல, பகவதா துவராய இனமஹா. கஜேந்திராழ்வாருடைய தீனஸ்வரத்தை கேட்டு, கர்ஜனையை கேட்டு ஓடி வந்தானான் பெருமாள். ஆசிரித்தால ரட்சிக்கிறதுக்காக ஓடி வந்தானான். அப்படி இல்லையா, ஈதன்ன பேரிறக்கம் இனித்தான் எழுந்திராய், ஈதன்ன பேரிறக்கம் அனைத்துள்ளத்தாரும் அறிந்தேலோர் என்பாவாய் அப்படின்னு சொன்ன. இப்போ இந்த பாசுரத்துல சுவாபரேசம் ரொம்ப அழகா இருக்கும். ஏற்கனவே விஞ்ஞாபிச்சேன் இல்லையா, மகாலட்சுமி விஷயமாக இந்த பாசுரத்தில் சுவாபதேசம் பெரியவாள் ரொம்ப அழகா பண்ணிருக்கா இந்த சுவாபதேச அர்த்தங்களை. நம்முடைய சம்பிரதாயத்தில் திவ்ய தம்பதிகளுக்கு எல்லா வகையிலையும் சமமான பங்கு இருக்கு, ஒரே மாதிரியான பங்கு இருக்கு. ரெண்டு பேருக்குமே நம் விஷயத்துல ஏகசேஷித்துவமானது உண்டு அப்படின்றது நம்முடைய சித்தாந்தம். இந்த சேஷித்துவமானது தனிப்பட்ட முறையில் இல்லை, ரெண்டு பேரிடத்துல சேர்ந்தே தான் இருக்கு இந்த மாதிரியான ஒரு சேஷித்துவம். இந்த அர்த்தங்கள் எப்படி கிடைக்கிறது அப்படின்னால், பிரணவத்து மூலமாவே நமக்கு கிடைக்கிறது இல்லையா, அகார உகார மகார விற்பத்தி சித்தமான அர்த்தங்கள் மூலமாகவே நமக்கு கிடைக்கிறது. அகாரம் அப்படின்றது விஷ்ணுவை குறிக்கிறதாகவும், உகாரம் அப்படின்றது மகாலட்சுமியை குறிக்கிறதாகவும், மகாரம் ஜீவர்களை குறிக்கிறதாகவும் அங்க பெரியவாள் அழகாவே அர்த்தம் பண்றார். தேசிகன் நன்னாவே சாத்தியிருக்கார் சுவாமி. துவயமந்திரத்திலையும் சரி, சரமஸ்லோகத்திலையும் சரி, இந்த அர்த்தமானது ஏகசேஷித்துவ அர்த்தமானது ரொம்ப நன்னா சொல்லப்படுறது. அங்க சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜான்னு சொன்னான். இதுக்கு அர்த்தம் பண்ணும்போது ரொம்ப அழகா பண்ணா பெரியவாள். மாம் அப்படின்றது, மாம் அப்படின்னா லக்ஷ்மியின்னு அர்த்தம், ஏகம் அப்படின்னா சகஸ்நாமத்தில் சொன்னபடி ஏகசப்தத்தால் தெரிவிக்கக்கூடிய பகவானை சரணமடைன்னு அர்த்தமா. இப்ப மாம் ஏக்கம்னா என்னை ஒருவனையே சரணடைன்றதுல இந்த அர்த்தம் தான் மெயின். இங்க நம்ம சம்பிரதாயத்தில் மாம் லக்ஷ்மியை ஏகசப்தார்த்தமான பெருமாளோடு சேர்த்து சரணடைய வேண்டும். பெருமாள் சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தை சொல்லும்பொழுது தம்பதி ஜெகதாம்பதின்னு சாதிச்சார். இந்த உலகத்துக்கெல்லாம் ரெண்டு பேருமே பதி தான். அதுவும் சேஷ தம்பதி தயா அப்படின்னு சாதிச்சார். சேஷ தம்பதிகளுடைய தயையைத்தான் நாம எல்லாம் எதிர்பார்த்துருக்கோம். ஆபத்தோடு இருக்கிறவாளுக்கு ஆபத் காலத்தில் அவளுடைய கஷ்டங்களை போக்குறதுக்காக பெருமாளோடு சேர்ந்து சகதர்மச்சாரிணியா பிராட்டி இருக்கா. ஆனால்தான் ஆகாரத்ரேசம் பண்ணாம் அரவிந்த நிவாசினியும் அசேஷ ஜெகதீசித்ரியும் இல்லையா வந்தே ஸ்ரீரங்க நாயிகாம்னு சொன்ன நடாதுரம்மாள். அப்படி நம்முடைய கட்டத்தை போக்கடிக்கிறதுக்கு பெருமாளுக்கு சமமாக அவளும் தயாரா இருக்கா. எந்த சமயங்கள்லயும் அவள் இந்த விஷயத்தை விடாத நமக்கு தர்ம பத்னியாவே இருக்கா. தர்ம பத்னி தரமான பத்னின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை எப்பவும் கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கிறவோ, பெருமாள் கூட ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல விட்டாலும் விட்டுடலாம். இது இந்த வார்த்தையை சொல்றதுன்றது வந்து பிராட்டிக்கு ஏற்றத்தை கொடுக்கறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை இது. அப்படி அரவிந்த லோச்சனா இருக்கக்கூடிய பெருமாளுடைய பிரியையா இருக்கிறபடியினால அவளுடைய அனுகிரகம் இல்லைன்னா நமக்கு ஸ்ரேயஸ் அப்படின்றதே கிடையாது. அதுவும் ஆகாரத்ரயம் என்னென்ன, உபாயத்துவம், உபேயத்துவம், புருஷகாரத்துவம். இது உபாயத்துவம் அவளுக்கு சம்பவிக்கிறது, உபேயத்துவம் அவளுக்கு சம்பவிக்கிறது, புருஷகாரத்துவம் அவளுக்கு சம்பவிக்கிறது. இது மூணும் அவளுக்கு சம்பவிக்கிறபடினாலே அவளோடு சேர்ந்து பெருமாள் இருக்கிறபடினாலே பெருமாள் நம்மளை ரட்சிக்கிறான். இப்ப பெருமாள் வெறும் கல்லு தான், ஆனால் தான் திருவில்லா தேவு ஒரு தேவான் சொன்னார் சுவாமி ஆழ்வார், திருமணசி ஆழ்வார். அப்படி இருக்கிறப்போ உபாயத்துவம், உபேயத்துவம், புருஷகாரத்துவம் இந்த மூன்று ஆகாரங்களை அவள் பெற்றபடினாலே ஒரு வண்டிய ரெண்டு மாடுகள் சரியா இழுத்துட்டு போறபடி சம்சாரம் சொல்லக்கூடிய இந்த வண்டிய இவா ரெண்டு பேரும் சரியா இழுத்துட்டு போறா. ஒரே கோணத்துல போறா ரெண்டு பேரும், ஒரு கோட்ல போயிட்டு இருக்கா. மாதா தேவி தமசி பகவான் வாசுதேவ பிதாமே அப்படின்னு சுவாமி சாதிச்சா போல. லோகத்துக்கு ரெண்டு பேருமே தாய் தந்தையராக இருந்து லோகத்தை ரட்சிக்கிறா. இல்லனா அவள் ரெண்டு பேர்ல சரிசமமா ரட்சிக்கலன்னா நமக்கு நாமெல்லாம் ரட்சகர்களாக ஆக மாட்டோம். ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் தான் இகோபக்வயே ஸ்ரீயம். வேத வாக்கியம் சொல்லிச்சு இல்லையா, பிராட்டிக்கும் ஈஸ்வரத்துவமான சித்திக்கும்னு. ஆகையினால பெருமாளும் அவனுடைய திவ்ய மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய மகாலட்சுமியும் இந்த பிரபஞ்சத்தை படைத்து நம்முடைய ஹிருதயத்துல வாசம் பண்ணி நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கறா அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த பாசுரத்துல இந்த விஷயம் ஸ்பஷ்டமா சொல்லப்படுறது. இந்த பாசுரத்துல எருமை அப்படின்னு சொன்னதுனால அந்த திவ்ய மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய இல்லையா, மகிஷா மகிஷி சாதாரண பொருள்ல பார்த்தா அது எருமை, மகிஷின்னா மகாலட்சுமின்னு அர்த்தம். அந்த பிராட்டியானவள் இந்த இடத்துல சொல்லப்படுறா. நாம எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள், அறிவிலியா இருக்கும், அறிவில்லாத பால பிரியர்களா இருக்கும், பால பிராயர்களா இருக்கிறப்போ நாமெல்லாம் கண்ணுகுட்டிகள். மகாலட்சுமி வைகுண்டத்திலிருந்து நம்மளை நினைச்சு நம் விஷயமாக சிந்திச்சு நம்மளை உத்தரணம் பண்றதுக்காக அவ கஷ்டப்படுறா. அவள் கதறிக்கொண்டு இரக்கமடைகிறாள் அப்படின்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணா. ஒரு தகவு உயர்ந்த திருமகள் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். பகவான போல நிகிரக சங்கல்பத்தோடு அவர் வரல, அவ இல்ல அந்த மாதிரி நிகிரக சங்கல்பத்தோடு சேராமல் ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய, ஏற்றம் பெற்ற ஒரு கிருபையினால இவள் ஒசந்தவள் அப்படின்னு தெரிகிறது. ஒரு ராமனுடைய தயையானது தேவர்களிடத்துல இருந்தபோது கூட ராவணன் கும்பகர்ண இவா மாதிரி இருக்கக்கூடிய சத்துருக்களை சம்ஹாரம் பண்றதுல அவருடைய நோக்கமானது இருந்தது. ஆனால் இவளுக்கு பிராட்டிக்கு சம்ஹாரம் இல்லாமல் பகைவர்களையும் காக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஜனரக்ஷணம் இவளுக்கு அதிகமா இருந்தது. ராமனிடத்திலேயே ஒரு ஜனங்களிடத்துல குத்தம் இல்லாம ஒரு ரௌரத்தன்மை, அதாவது அழிக்கும் தன்மையானது கூடவே கூடாது அப்படின்னு சீதா பிராட்டி உபதேசிக்கிறார். இல்லையா? சத்தியசந்த மகாபாகா அப்படின்னு ஆரம்பிச்சு விஷயத்தை சொல்றாவோ, அரண்ய காண்டத்தில் வருது இது. இந்த மாதிரியான ஒரு வசத்தியான குணங்கள் பிராட்டியின் இடத்துல இருக்கிறபடினால, நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் அப்படின்னு சுவாமி சாதிச்சா போல, இது இருக்கிறபடினால ஒரு முளை வழியாக, முளை வழியாகனா இந்த சுவாபதேசத்துல உபதேசம் மூலமாக எடுத்துக்கணும், அவருடைய உபதேசங்கள் மூலமாக திருடமான அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பால, புத்தின்ற பால நமக்கு ஊற்றாள் அவள். ஏன், சுயமா ராவணனுக்கே நல்ல விஷயங்களை உபதேசம் பண்றா எதிவா நவாசந்தான் சுந்தரகாண்டங்கள்ல, சுந்தரகாண்டத்துல. இந்த லங்கையில ராஜ்யத்தை நீ வாஸ்தவிகமாக நெடுநாள் ஆள வேண்டும்னு ஆசைப்பட்டனா ராமனோடு நட்பு கொள் அப்படின்னு சொல்றா. விகித சகி தர்மஜா சரணாகத வத்சலா அப்படின்னு, எது ஜீவித்தும் இச்சத்தின்னு சொல்றா. சமஸ்த ஜனனியும் வந்தே அப்படின்னு சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் சாதிக்கிறார். ராவணனை பெருமாள் சம்ஹாரம் பண்ணிடுவான் அப்படின்னு பயந்துதான் முன்னாடியே லங்கைக்கு அவளே போய், இது ஒரு இடத்துல சொல்லப்படுறது இல்லையா, ராவணனாலாம் பிராட்டி அழிச்சுட்டு வர முடியாதுன்னு சொல்லியே ஒரு இடத்துல சொல்றா. அவ விருப்பப்பட்டு அவள் அங்க போய் வாசம் பண்ணாள் அப்படின்னு, சுந்தரி ரகுநாதஸ்தேன்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்கு. அவள் விருப்பத்தில் தான் போனா. ஏன் அப்படின்னா, முன்கூட்டியே போய் அங்க இருந்தால் உபதேசம் மூலமாக ராவணனை வந்து திருத்தி பணிகொள்ள முடியுமா அப்படின்னு நினைச்சா. இவளோட உபதேசம் எங்க பழிச்சுது அப்படின்னு கேட்டால், ராவணனுடைய அடுத்த பிறவியா இருக்கக்கூடிய சிசுபால இடத்துல பழிச்சது அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார் தேசிகன். அப்படி பூமி பிராட்டியுடைய அவதார ரூபமாக இருக்கக்கூடிய ஆண்டாள் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் உபதேசம் பண்றா. நாச்சியாருடைய உபதேசமும் பிராட்டியினுடைய உபதேசமும் சமானம்தான் இல்லையா, இவள் வேற அவள் வேற இல்லை. இவளுடைய உபதேசத்தினால நம்முடைய ஹிருதயம் வந்து ஷேர ஆயிடுறது இல்லையா. கனைத்திலங் கற்றமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் இல்லையா. அப்படி நாச்சியாருடைய உபதேசத்து மூலமாக நம்முடைய ஹிருதயம் சேராயிடுறது. அதிக வெள்ளம் ஏற்பட்டதுன்னா சேராகும் இல்லையா, இதை நினைச்சு நினைச்சு உருகி உருகி நாம சேராக்கிடுறோம். இது போலதான் பிராட்டியுடைய உபதேசம். இது மாதிரி பிராட்டி இடத்துல அதிகமாக உபதேசம் எவன் பெற்றுக் கொள்கிறானோ அவன் ஸ்ரீமான் ஆயிடுறான். ஆனால் தான் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு சொன்னான். அத மாதிரி இங்க இருக்கிறவாள், லோகத்தில் இருக்கிறவாள், ஆச்சாரியன் மூலமாக இந்த விசிஷ்டாத்வைத்த சாரத்தை அவன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் ஸ்ரீமானாரா. அப்படி இந்த பாசுரத்தில் சினத்தினால் அப்படின்னா அடையாளத்தினால் அர்த்தம். ஆத்மாவுக்கு என்ன அடையாளம், சங்கு சக்கரங்கள் தான் அடையாளம். இது எதை காட்டுறது, பகவானுடைய சேஷன் நான் அப்படின்றத காட்டுறது. இன்னைக்கு ஐடென்டிபிகேஷன் கார்டெல்லாம் வச்சுக்கிறாளோ இல்லையோ, அவள் இடத்துல நான் வேலை செய்யறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக. தீயிர் பொழுகின்ற சொஞ்சோடர் ஆழி அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, உன் சக்கர பொறி ஒற்று கொண்டு நின்னருள் புரிந்திருந்தேன் இது என் திருக்குறிப்பே அப்படின்னு சொன்னாரு. அப்படி சங்க சக்கரங்களை தரித்தவன் யாரு, ஸ்ரீமான். அதுவும் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றோ இல்லையோ, அந்த இடத்துல சோபரேசம் பாருங்க, அகங்கார மமகாரத்தை ஜெயித்தவன் சொல்றான். லங்கை போன்றிருக்கக்கூடிய சரீரத்துக்கு கோமானனான எஜமானனான அவனிடத்திலே அகங்கார மமகாரங்களை ஜெயித்தவன். நீர் நுமதென்று இவை வேர் முதல் மாய்த்து அப்படின்னு ஆழ்வார் சொன்னா போல, வேரோட களைஞ்சுட்டான் பெருமாளத்தை அகங்கார மமக்காரங்கள்லாம். அப்படி மனத்துக்கு இனியான இதெல்லாம் அகங்கார மமக்காரங்கள் இல்லாமலும் தேகமேவ ஆத்மானோ சுதந்திர ஆத்மா பிரம்மங்களோ இதெல்லாம் இல்லாமல் மனத்துக்கு இனியான பெருமாளை சக்கரவர்த்தி திருமகன நாம் பாடணும். அகங்காரம் அமகாரங்கள் இருந்தா நாம் பெருமாளை சரிவர உணரமாட்டோம். நான் என்னுடையது அப்படின்ற திமிர் இருக்கும். என்ன சொல்றா, மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்தரவாயினா, இதுக்கப்புறமாவது இதெல்லாம் விட்டுட்டு சம்சார துக்கத்திலிருந்து நாம வெளியில போகணும்ன்ற. யார் பிறப்பா இந்த லோகத்துல, யாருக்கு பிறவி ஏற்படும் அப்படின்னா, அஜ்ஞானம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் பிறவி ஏற்படும். அஜ்ஞானம் ரெண்டு வகை, எது சரீரத்தை சரீரமே ஆத்மான்னு சொல்றது. எம்பெருமானுக்கு சேஷபூத்தனா இருக்கக்கூடிய நம்மள நாம தான் சுதந்திர ஆத்ம பிரம்மா ஏற்படுறது. இதெல்லாம் இருந்தாதான் லோகத்துல பிறப்பே உண்டாகும். கம்பன் சொல்றான், பேதமை தாய்வரும் பிறப்பை நீக்குவான் அப்படின்னு சொன்னான் கம்பன். இதுதான் பெருந்தூக்கம். இந்த விஷயத்த ஆச்சாரிய சம்பந்தம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவ எளிதா ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். பெருமாளை போய் பற்றிக் கொள்ளணும், பெருமாளுடைய திருவடிகளை பற்றிக் கொள்ள வேண்டும். யாரிடத்துல மகாலட்சுமிக்கு மகாலட்சுமியினுடைய உபதேசமானது இருக்கோ, அந்த உபதேசத்தினால எவன் ஒருவன் ஞானம் பெறானோ அவனுக்கு பெருமாள் அடையக்கூடிய வழியான சுலபமா தெரியும். இந்த சம்சாரத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சேவிச்சு ஆச்சாரியர்கள் மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது. சர்வசிய சரண்ய சுகுருத்து அப்படின்னு வேறு வாக்கியம். அப்படி பெருமாளிடத்தில் சேர்றதுக்கு ஆச்சாரியன் மூலமாக நாம் பிராட்டியினுடைய கடாட்சத்தை பெற்றுக்கொண்டு நாம் பெருமாளிடத்தில் சேரணும்னு இந்த பாசுரத்து மூலமாக நாச்சியார் நமக்கு விளக்கிறார். இந்த பாசுரத்தில் கனைத்திலம் கற்றமை கன்றுக்கிறங்கிற பாசுரத்தில் பொய்கை ஆழ்வார் எழுப்புறதாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. கனைத்து அப்படின்ற அந்த சப்தமானது பொய்கை ஆழ்வார் தான் கனைத்து அப்படின்னு ஆரம்பிச்சார், அதனால கனைத்துன்னு இருக்கு. சுவாமி தேசிகனோ, அருள் மிகுத்ததொரு வடிவாய் கட்சி தன்னில் ஐப்பசிமார திருவோணத்து நாளில் பொருள் மிகுந்த மறைவிளங்க புவியோரொய்ய பொய்கை தனில் வந்து தித்தித்த புனிதாம் அப்படின்னு வந்து உதித்த புனிதா அப்படின்னு சாதிச்சார். இந்த அளவுக்கு இந்த பாசுரத்துல பொய்கை ஆழ்வார நாச்சியார் எழுப்புறதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிற. மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம். கவிதார் கேசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹாம். தாசன்.